மனிதன் இவ்வுலகத்தில் இரு இயல்புகளோடு பிரிக்கின்றான். வித்தியை முக்தியை அடைவதற்கான பாதையில் செல்லும் இயல்பு, அவ்வித்தியை உலகப்பற்று மற்றும் அடிமைத்தனத்தின் வழியில் செல்லும் இயல்பு. மனிதன் பிறக்கும் பொழுது இவ் இரண்டு இயல்புகளும் தராசின் இரு தட்டுகள் போல சமநிலையில் இருக்கின்றது. உலகம் அதன் இன்பங்களை தராசின் ஒரு தட்டில் வைக்கும், மற்றொரு தட்டில் ஆன்மா மற்றும் அதன் ஈர்ப்புகளும் வைக்கப்படும். மனம் உலகத்தை தேர்ந்தெடுத்தால் அவ்வித்தியின் காரணமாக மனிதன் உலக இன்பங்களின் வழியில் செல்வான். ஆனால் மனம் ஆன்மாவை தேர்ந்தெடுத்தால் வித்தியின் காரணமாக இறைவனை நோக்கி செல்வான். மனிதனின் விதி. எவன் ஒருவன் கிடைப்பதற்கு மிக கடினமான மனித பிறவியை அடைந்தும் இவ்வாழ்வில் அவன் இறைவனை அடைய முயலவில்லை என்றால் அவன் பிறந்ததே வீண் என்று கருதப்படும். இரவு நேரத்தில் நட்சத்திரங்களை வானத்தில் காண இயலும், ஆனால் சூரியன் உதயத்திற்கு பிறகு காண இயலாது. இதனால் காலை நேரத்தில் நட்சத்திரங்கள் இல்லை என்று உன்னால் கூற இயலுமா? ஓ மனிதா, உனது அறியாமையின் காரணமாக இறைவனை தேட இயலாததால் இறைவன் இல்லை என்று ஒருபோதும் கூறாதே.